శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమద్ వేదాంత దేశిక ప్రపత్తి శ్రీమద్ వేదాంత దేశిక ప్రపత్తి என்ற 10 శ్లోకங்களை கொண்ட இந்த சிறிய ஸ்தோத்திரம் சுவாமி ஸ்ரீ தேசிகனின் திருக்குமாரரும் திருவடியுமான குமார வரதாச்சாரியர் என்கிற ஸ்ரீமத் நயனாராச்சாரியரால் அருளப்பட்டது. ஸ்ரீ தேசிகனின் திருவடிகளின் பெருமையை பேச வந்தது இந்த ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்லோகத்தின் முடிவும் வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே என்று இருப்பது அனுசந்தானம் செய்யும் போது இதன் இனிமையை அதிகமாக்குகிறது. வடமொழிக்கு உரித்தான பிராசம் எனப்படும் எதுகை மோனை நயங்களை இந்த ஸ்தோத்திரத்தில் காணலாம். இதனை அடி ஒற்றியே வெங்கடேச பிரபத்தி முதலிய பல ஸ்தோத்திரங்கள் பிற்காலத்தில் தோன்றின. பித்ரே பிரம்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து வெங்கடேசாய மங்களம் என்றபடி தமக்கு தந்தையாய் காயத்ரியை உபதேசித்தவராய் ஆச்சாரியராய் தெய்வமாய் எல்லாமாய் இருக்கும் சுவாமி தேசிகன் திருவடிகளை குமார வரதாச்சாரியர் இந்த பிரபந்த முகத்தாலே சரணமடைகிறார். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. எல்லா திருக்கல்யாண குணங்களும் நிரம்பியவரும் கவிஞர்கள் மற்றும் தர்க்கம் பயின்று மதிநுட்பம் உடையவர்களாகிய இவர்களுள் சிறந்தவரும் வேதாந்த ஆச்சாரியர்களுள் சிறந்தவருமான திருவேங்கடநாதன் எனும் ஸ்ரீ தேசிகன் என்னுடைய இதயத்தில் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கட்டும். ஸ்ரீமல்லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரிய மகம்பஜே. எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தின் வெற்றி கொடி போன்றவரும் விஸ்வாமித்ர குலத்தில் தோன்றியவருமான வரதாச்சாரியரை வணங்குகிறேன். வித்வன் மதங்கஜிகாபரணாய மானௌ விஸ்வாதிசாயி மகிமாம்பு நிதான பூதௌ வித்வேஷிவாதி மகுடீகிருத குட்டனௌ தௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. சிறந்த வித்வான்களின் தலைக்கு அணியாய் எல்லாவற்றிலும் மேம்பட்ட பெருமை கடலாய் துவேஷம் கொண்ட பிரதிவாதிகளின் தலைகளில் குட்டுகிற ஸ்ரீ தேசிகன் திருவடிகளை சரணமடைகிறேன். முதல் அடியில் சௌலபியமும் இரண்டாவது மூன்றாவது அடிகளில் பரத்துவமும் சொல்லப்பட்டது. விஸ்வம்பராமதி தராம பிபாவயந்தௌ விஞ்ஞாசதோ விவிதம் சஜ்ஜனதானுபாவ்யௌ விஸ்தார சம்ஸ்ருதி மஹார்ணவ கர்ணதாரௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. தம்முடைய அடி வைப்புகளாலே பூமியை மிகவும் பிரகாசிக்கச் செய்கின்றனவாயும் நல்லோர் பலராலும் தாயாய் தந்தையாய் மற்றும் உள்ள சுற்றமுமாய் போற்றப்படுமவையாயும் பறந்திட்டு நின்ற பிறவிக்கடலை கடத்தி எம்பெருமான் திருவடிகளை அடைவிக்கும் ஓடக்காரன் போன்றனவாயும் உள்ள ஸ்ரீ தேசிகனின் திருவடிகளை சரணம் புகுகிறேன். இதனால் பிராப்யத்துவமும் பிராபகத்துவமும் சொல்லிற்று. விஸ்வாந்தராந்தமசக்ஷபண பிரவீணௌ வித்யோதமானகேந்துமயூகஜாலைஹி விக்யாததாமரசசங்கரதாங்கசின்னௌ வேதாந்தசூரிசரணௌ சரணம் பிரபத்யே. ஒளிரும் நகங்களின் நில ஒளியாலே எல்லோருடைய உள் இருளையும் போக்குமதாய் உத்தமர்களின் லட்சணமாய் கூறப்பட்ட தாமரை, சங்கு, சக்கரம் முதலியவற்றை அடையாளமாக உடைய ஸ்ரீ தேசிகன் திருவடிகளை சரணமடைகிறேன். வேஷ்மாலயானுகமனோத்தம நித்ய கிருத்யௌ வேதாந்த விருத்த விஹிதாஞ்சலி கோச்சரௌ தௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. துவேஷத்தால் ஏற்பட்ட கர்வம், அசூயை முதலியவற்றை போக்குவனவாய் எம்பெருமானுடைய திருக்கோயில்களுக்கு போவதையே சிறந்த பணியாய் கொண்டனவாய், அறிவில் சிறந்த பெரியோர்களால் வணங்கப்படும் ஸ்ரீ தேசிகன் திருவடிகளை சரணம் புகுகிறேன். விஷ்ணுவர் பிதாத்மஜன பாக்ய விபாக பூதௌ விப்ராஜமான நவகோகனதானுகல்பௌ வேஷாந்தரோபகத பல்லவ தல்ல ஜௌதௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. எம்பெருமானிடத்தில் பரண்யாசம் பண்ணின பெரியோர்களின் பாக்யத்தின் பலமாய் அமைந்தவையும், விளங்கும் செவ்விய ஆம்பலை போன்றவையும், சிறந்த தளிரே வேற்றுருவம் கொண்டதோ என்னும்படியும் உள்ள ஸ்ரீ தேசிகன் திருவடிகளை தஞ்சமடைகிறேன். வேதோ முகைரபி சுரைர் விஹித பிரணாமௌ வேலாதிலங்கி சுஷுமா சுகுமார பாவௌ விஸ்மேர கேசரலசன் மிருதுலாங்குலீகௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. சர்வேஸ்மை தேவா பலிமாவஹந்தி என்கிறபடியே பிரமன் முதலான தேவர்களும் காணிக்கையிட்டு தொழுமவையாய், எல்லையற்ற அழகும் மென்மையும் பொருந்தியவையாய், அழகிய கேசரங்கள் பூவின் தாதுக்கள் போல் விளங்கும் மெல்லிய விரல்களை உடைய ஸ்ரீ தேசிகன் திருவடிகளை சரணம் புகுகிறேன். வித்யாத பூரி விபவேன ரஜ கணேன விஸ்வோபகார கரணாய கிருதாவதாரௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. மிக பெருமை வாய்ந்த தம் திருவடிகளின் துகளாலே வெவ்வேறாய் மாறும் இயல்புடையதான ரஜோகுணத்தை போக்கடிப்பவையாய், உலகு உய்ய தோன்றியவையான ஸ்ரீ தேசிகன் திருவடிகளில் அடைக்கலம் புகுகிறேன். விஷ்வங்கிரி நிர்கத சரித் பிரபரானுபாவ்யௌ வித்யா விநீத ஜனிதைர் விமலை ஸ்வதீர்த்தை வியானம் ரசிஷ்ய ஜனரக்ஷண ஜாகரூகௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. கல்வி பயின்றதால் வினயம் முதலிய குணங்களை உடைய சிஷ்யர்களாலே சேர்க்கப்பட்ட ஸ்ரீபாத தீர்த்தத்தாலே எம்பெருமானின் திருவடியில் இருந்து தோன்றின கங்கையை காட்டிலும் புனிதமானவையும், வணங்கின சிஷ்யர்களை காப்பதில் கண்ணும் கருத்தும் உடைய ஸ்ரீ தேசிகன் திருவடிகளே சரணம். வீதி சுரங்க நகரே கிருத சங்கிரமௌதௌ விஷ்ணோத்சவேஷு விதிவாசவசேவிதேஷு வித்யா விநீத ஜனதா விஹிதானுசாரௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீரங்க திவ்ய நகரத்தில் பிரம்மா, இந்திரன் முதலியவர்கள் தொழ ஸ்ரீரங்கநாதன் திருவீதிகளில் எழுந்தருளும் போது அனுயாத்திரையாக எழுந்தருளுபவையும், கல்வி கேள்விகளால் வணக்கமுடைய பாகவதர்களால் பின்தொடரப்பட்டவையுமான ஸ்ரீ தேசிகன் திருவடிகளை சரணமடைகிறேன். விஸ்வாச விஷ்ணு பத பக்தி விரக்தி சூன்யம் விப்ரஷ்ட கிருத்யமபி மாம் விஷயேஷு சக்தம் வித்வத் சபானுகதி யோக்யமிஹாத தானௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் ப்ரபத்யே. மகாவிஸ்வாசம், எம்பெருமானிடம் பக்தி, வைராக்கியம் இவைகள் இல்லாதவனும், செய்ய வேண்டியவற்றை செய்யாதவனும், சப்தாதி விஷயங்களில் ஈடுபட்டவனுமான அடியேனையும் வித்வான்களின் சபைக்கு போவதற்கு தகுதி உள்ளவனாக செய்யும் ஸ்ரீ தேசிகன் திருவடிகளை சரணமடைகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. நன்றி. ஸ்ரீமத் வேதாந்த தேசிக விஷயக்க ஸ்தோத்திரமாலா, ஸ்ரீமத் ஆண்டவன், பவுண்டரீகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு, பரிசோதகர் மற்றும் உரையாசிரியர் ஸ்ரீமது உபயவேன், வித்வான் திருவள்ளூர் திருமலை ஈச்சம்பாடி ரங்கநாதாச்சாரிய சுவாமி. சமர்ப்பணம். வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சந்நிதியில் அனுமதி அருளியமைக்காக அனந்த கோட்டி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்கு உரியவர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ராயபுரம் ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன்.